আসসালামুকুম রহমতুল্লাহ তালা বরকাত। আলহামদুলিল্লাহ আলহামদুলিল্লাহ নহমদ হুয়ন হুয়নফির হুয়ন বিহি ওন তবকল আলাই ওয়ান আউদ বিল্লাহি মিন শুরুরি আনফুসিনা ওমিন সাইয়্যাতি আমালিনা মান ইয়াহদিহিল্লাহু ফালা মুদিল্লা লাহু ওয়া মান ইউদলিল ফালা হাদিয়া লাহু ওয়া নাশহাদু আল্লা ইলাহা ইল্লাল্লাহু ওয়াহদাহু লা শারীকা লাহু ওয়া নাশহাদু আন্না সাইয়্যিদানা নাবিয়্যানা মাওলানা মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলুহু আম্মা বা'দ ফাকাদ ক্বালা আল্লাহু তাআলা ফিল কুরআনিল আযীম ওয়াল ফুরকানিল মাজীদ فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حافظوا على الصلوات والصلاة الوسطى وقوموا لله قانتين وقال نبينا عليه الصلاة والسلام لو يعلمون ما في العتمة والصبح لأتوهما ولو حبوا أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நெகிரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு ஏராளமான படிப்பினைகளையும் பாடங்களையும் ஏராளமான நற்போதனைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தான். அதிலே ஒரு முக்கியமான போதனையாக, முக்கியமான ஒரு வழிகாட்டுதலாக எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பல்வேறு நேரங்களிலே, பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலே பல்வேறு விதமான துவாக்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கின்றார்கள். அந்த துவாக்கள் செய்யக்கூடிய நேரத்திலே சில தீய விளைவுகளை விட்டும், சில கெட்ட காரியங்களை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பல்வேறு நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதுகாவலும் தேடியிருக்கின்றார்கள். அப்படி பாதுகாவல் தேடுவதனுடைய நோக்கம் என்னவென்றால், என்னுடைய இந்த சமுதாயம் அந்த கெட்ட குணங்களிற்கும் அந்த கெட்ட செயலுக்கும் ஆளாகிவிடக் கூடாது, என்னுடைய சமூகம் என்னுடைய உம்மத் அந்த கெட்ட குணாதிசயங்களில் அகப்பட்டுவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே அல்லாவிடத்தில் அந்த கெட்ட குணங்களை விட்டு, தீய அந்த அகலாக்குகளை விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவிடத்தில் பாதுகாவல் தேடார்கள். அப்படி அவர்கள் பாதுகாவல் தேடிய விஷயங்களில் ஒன்று, அல்லாஹுமை நீ ஆவுதுபிக்க மின்னல் கசல், யா அல்லாஹ் சோம்பல் தனத்தை விட்டு உடத்தில் நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று பல நேரங்களில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்திருக்கின்றார்கள். சோம்பல் தனத்தை விட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறார்கள் என்றால், அதற்கு அடிப்படை காரணம் அந்த சோம்பல் தனம் என்பது ஒரு மூமினுக்கு இருக்கக்கூடாத ஒரு கெட்ட குணம், ஒரு மூமினத்திலே இருக்கக்கூடாத ஒரு கெட்ட செயல். ஏனென்றால் ஷைத்தான் ஒரு அடியானை, ஒரு மனிதனை வழிகெடுப்பதற்கு அவன் முதன் முதலாக பயன்படுத்தும் ஆயுதம் சோம்பல் தனம்தான். சோம்பல் தனத்தை வைத்து தான் ஷைத்தான் மனிதர்களை இபாதத்துகளை விட்டும் நல்ல காரியங்களை விட்டும் தடுப்பான், கெடுப்பான். ஆகவேதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேட்கும் பொழுதெல்லாம், யா அல்லாஹ் சோம்பல் தனத்தை விட்டு நான் பாதுகாவல் தேடுகின்றேன் என்று பல்வேறு நேரங்களிலே பல்வேறு சூழ்நிலைகளிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டிருக்கின்றார்கள். அந்த ரீதியில் சகோதரர்களே, ஒரு மூமினிடத்திலே சோம்பல் என்பது, சோம்பேறித்தனம் என்பது இருக்கக்கூடாத ஒரு கெட்ட குணம், ஒரு மூமின் தவிர்க்க வேண்டிய ஒரு குணம் என்று இருக்கும் பொழுது, இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சோம்பல் தனத்தையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சோம்பேறித்தனத்தையும் நாம் தினம் தினம் இந்த உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றோம். தினம் தினம் நம்முடைய சோம்பல் தனத்தை இந்த உலகத்திற்கு நாம் படம் போட்டு காட்டி கொண்டிருக்கிறோம். எங்களிடத்தில் இவ்வளவு சோம்பல் தனம் இருக்கின்றது, நாங்கள் இவ்வளவு சோம்பேறிகளாக இருக்கின்றோம் என்று இந்த உலகத்தில் காட்டிக் கொண்டிருக்கின்றோம். எதன் மூலமாக வென்றால், நம்முடைய இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறையின் மூலமாகவும், தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாக்கின் மூலமாகவும் ஏராளமான சுபச்செய்திகளையும், ஏராளமான நற்செய்திகளையும், ஏராளமான பஷாரத்துகளுக்கும் சொந்தமாக்கக்கூடிய, ஏராளமான சுபச்செய்திகளுக்கு சொந்தமான ஒரு முக்கியமான இபாதத்தாகிய ஃபஜ்ர் தொழுகை என்ற அந்த ஃபஜ்ர் நேரத்தினுடைய பரக்கத்துகளை நாம் நம்முடைய சோம்பல்தனத்தின் மூலமாக, நம்முடைய சோம்பேறித்தனத்தின் மூலமாக தினம் தினம் இழப்பதன் மூலம் இந்த உலகத்திற்கு நாம் நம்முடைய சோம்பேறித்தனத்தை படம் போட்டு காட்டிக் கொண்டிருக்கின்றோம். எந்த அளவுக்கு என்றால், இந்த சுபுஹ் நேரம் என்பது, ஃபஜ்ர் நேரம் என்பது எவ்வளவு ஒரு புனிதமான நேரம் என்பதை நான் பார்ப்பதை விட, இந்த ஃபஜ்ர் நேரத்தை இந்த உம்மத் எவ்வளவு பாழாக்கி கொண்டிருக்கின்றது இந்த ஃபஜர் நேரத்தினுடைய பரக்கத்தை தங்களுடைய சோம்பல்தனத்தின் காரணமாக எந்த அளவுக்கு இந்த சமுதாயம் வீணாக்கி கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய ரஹமத் இறங்குவது, அல்லாஹ்வுடைய அருள் இறங்குவது, அல்லாஹ்வுடைய பரக்கத் இறங்குவது அனைத்துமே இந்த ஃபஜர் நேரத்தில் தான் என்பதை அல்லாஹ்வும் வாக்குறுதி அளித்திருக்கின்றான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அனைத்து அல்லாஹ்வுடைய உதவிகளும் அல்லாஹ்வுடைய அருளும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் ஃபஜர் நேரத்தில் இருக்கும் பொழுது அந்த ஃபஜர் நேரத்தை நம்முடைய சோம்பேறித்தனத்தின் காரணமாக நாம் பாழாக்கி கொண்டு அதற்கு பிறகு யா அல்லாஹ் இந்த உம்மத்தை காப்பாத்து, இந்த உம்மத்துக்கு அருள் வளர்த்தி கொடு, இந்த உம்மத்துக்கு அப்படி செய் இப்படி செய் என்றால் கொடுக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய ரஹமத்தையும் அருளையும் பரக்கத்தையும் அவனுடைய ஞாமத்தையும் ஃபஜர் நேரத்தில் கிடைக்கக்கூடிய அந்த பரக்கத்தை நம்முடைய சோம்பேறித்தனத்தின் காரணமாக இழந்துவிட்டு அதுக்கப்புறம் அல்லாஹ்ட்ட அழுது மன்றாடுவதிலோ கையேந்தி புலம்புவதிலோ என்ன அர்த்தம் இருக்கின்றது? அல்லாஹ் வாக்களிக்கின்றான் ஃபஜர் நேரத்தில் அருள் இருக்கிறது என்று. எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆக்களிலே இன்னொரு முக்கியமான துஆ, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபி புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய சமுதாயத்திற்கு ஃபஜர் நேரத்திலே பரக்க செய்வாயாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபி புகூரிஹா, யா அல்லாஹ் என்னுடைய உம்மத்திற்கு நீ ஃபஜர் நேரத்திலே பரக்க செய்வாயாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜர் நேரத்திலே பரக்க செய்வாயாக என்று துஆ செய்திருக்க ரப்பல் ஆலமீன் அந்த பரக்கத்தை தராமல் விட்டு விடுவானா? ரப்பல் ஆலமீன் அந்த பரக்கத்தை நிராகரித்து விடுவானா? அல்லது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்காக செய்த துஆவை அல்லாஹ் வீணாக்கி விடுவானா? ரப்பல் ஆலமீன் என்ற ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், கெஞ்சுகிறார்கள், ரப்பல் ஆலமீனே உம்மத்துக்கு ஃபஜ்ரிலே பரக்க செய்வாயாக என்று. அந்த ஃபஜ்ரை நம்முடைய சோம்பேறித்தனத்தின் காரணமாக நாம் பாழாக்கி கொண்டு வேற நேரத்தில் உட்கார்ந்து யா அல்லாஹ் எனக்கு பரக்க செய் என்று கேட்டால் அல்லாஹ் எப்படி பரக்க செய்வான்? அல்லாஹ்வுடைய அருள் எப்படி நமக்கு கிடைக்கும்? ஆகவே நம்முடைய சோம்பேறித்தனத்தை உலகத்திற்கு நாம் பட போட்டு காட்டிக் கொண்டிருக்கிறோம், பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம், தினம் தினம் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறோம். இல்லை என்றால் சகோதரர்களே, ஒவ்வொரு பள்ளிவாசலிலும் ஜும்மாவுக்கு வரக்கூடிய ஜும்மாவுக்கு வரக்கூடிய மக்கள், ஜும்மா தொழுகைக்கு வரக்கூடிய மக்கள் ஃபஜ்ருக்கு எங்கே போகிறார்கள்? நான் ஏன் மற்ற வக்தியில் சொல்லவில்லை என்றால் மற்ற வக்துகளுக்காவது நான் அங்கே போயிட்டேன், இங்கே போயிட்டேன், வேலையா போயிட்டேன், வெட்டியா போயிட்டேன், வெளியூருக்கு போயிட்டேன்னு சொல்லலாம். ஆனால் ஃபஜ்ர் தொழுகையிலே எந்த ஒரு மூமினா இருந்தாலும் எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவர் அவருடைய மொஹல்லாவிலே அவருடைய வீட்டிலே தூங்குவார்கள், வீட்டிலே தங்குவார்கள். அப்படி வீடுகளிலே தங்கக்கூடியவர்கள் எத்தனை சதவீதம் பேர் அந்த மொஹல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு ஃபஜ்ருக்கு வருகின்றோம்? அந்த முகல்லாவில் தங்கக்கூடியவர்கள் எத்தனை பேர் ஃபஜ்ருக்கு வருகின்றோம்? காலை எழுந்தவுடன் பார்த்தால் முஸ்லீம்கள் பகுதிகளிலே கூட்டம் கூட்டமாக முஸ்லீம்கள் புறப்படுகிறார்கள். 8 மணிக்கு 9 மணிக்கு அந்த முஸ்லீம்கள் ஃபஜ்ருக்கு எங்கே போய்விட்டார்கள்? ஆகவே நாம் நம்முடைய சோமேறித்தனத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஃபஜ்ர் தொழுகையில் யா அல்லாஹ் இந்த உம்மத்துக்கு பரக்க செய்வாயாக என்று துவா செய்தார்களோ அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத் ரசூலுல்லாஹ்வுடைய துவாவையும் அல்லாஹ்வுடைய பரக்கத்தையும் நாம் தினம் தினம் இழந்து கொண்டிருக்கிறோம், பாழாக்கி கொண்டிருக்கிறோம் நம்முடைய இந்த சோமேறித்தனத்தின் காரணமாக. அதனால்தான் எம்பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்தார்கள், அல்லாஹ்வுமே நீ அவுதுபிக்க மினல் கஸல், யா அல்லாஹ் சோம்பேறித்தனத்தை விட்டு கொடுத்து பாதுகாவல் தருகின்றேன். ஒரு மனிதன் ஃபஜ்ருக்கு எழுந்திருக்கலைன்னா என்ன காரணம்? அவனுடைய சோம்பேறித்தனம் தான் காரணம், அவனுடைய சோம்பல் தான் காரணம். இல்லை என்றால் ஒரு மனிதனுக்கு இரவு முழுவதும் தூக்கம் இல்லாமல் இல்லை, ஓய்வு போதாமல் இல்லை, அல்லது அவனுக்கு ராகத் கிடைக்காமல் இல்லை, நல்லபடியாக தூங்குகிறான், நல்லபடியாக ஓய்வெடுக்கின்றான், இருந்தும் அதிகாலையிலே ஃபஜ்ருக்கு எழுந்திருப்பதற்கு எது தடையாக இருக்கிறது? அவனுடைய சோம்பேறித்தனம் தான் தடையாக இருக்கின்றது. ஆனால் ஒரு மூமின் அந்த ஷைத்தானுடைய குணமான சோம்பேறித்தனத்தை ஒதுக்கிவிட்டு தன்னுடைய அந்த மிருதுவான படுக்கையை விட்டு உதறி தள்ளி தன்னுடைய கதகதப்பாக தன்னோடு அனைத்து படுத்திருக்கும் தன்னுடைய மனைவியை விலக்கிவிட்டு தன்னுடைய தூக்கத்தை கலைத்துவிட்டு ஒரு அடியான் காலை நேரத்தில் ஃபஜ்ருக்கு செல்வானேனால் ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை கூப்பிடுகின்றான். திருமதி அதிசல வருகிறது, மலக்குமார்களை கூப்பிடுகின்றான் ரப்பல் ஆலமீன். கூப்பிட்டு கேட்கின்றான், ஓ மலக்குகளே, இந்த அடியான் நல்ல மிருதுவான படுக்கை, நல்ல சாஃப்டான பெட்டு, கதகதப்பான அவனுடைய மனைவி, அழகான ஏசி அறை, குழுகுழுப்பான ஏசி அறை, இவ்வளவு ஒதுக்கிவிட்டு இதமான தூக்கம், சுகம் தரக்கூடிய தூக்கம் அத்தனை ஒதுக்கிவிட்டு இவன் எங்கே செல்கின்றான், யாரை தேடி செல்கின்றான்? ரப்பல் ஆலமீன் மலக்குமாரத்தில் கேட்கின்றான், இவ்வளவு சுகத்தையும் ஒதுக்கிவிட்டு, இவ்வளவு சுகத்தையும் அவன் இழந்துவிட்டு யாரை தேடி செல்கின்றான், எதை தேடி செல்கின்றான்? மலக்கு மலர் சொல்லி அல்லாஹ் தொழுவதற்காக செல்கின்றான். ரப்புலான் கேட்கின்றான், அப்படி அவனை தொழ தூண்டியது எது? கதகதப்பான மனைவியை விட்டுவிட்டு, குழுகுழுப்பான ஏசியை விட்டுவிட்டு, மிருதுவான படுக்கையை விட்டுவிட்டு, இதமான தூக்கத்தை ஒழித்துவிட்டு அவனை தொழுகைக்கு செல்லும் அளவுக்கு அவனை தூண்டியது எது? அவன் எந்த ரஹமத்தை எதிர்பார்க்கின்றானோ அந்த ரஹமத்தை அவனுக்கு கொடுத்து விட்டேன், எந்த என்னுடைய கோபத்தை விட்டும் நரக நெருப்பை விட்டும் அவன் அஞ்சுகிறானோ அந்த கோபத்தை விட்டும் நரகத்தை விட்டு அவனை தூரமாக்கிவிட்டேன் என்பதற்கு மலக்குகளை நீங்கள் சாட்சியாக ரப்புலாலே மலக்குகளை பார்த்து சொல்கின்றான். சொல்லிவிட்டு அடுத்து கேட்கின்றான், இந்த மனிதர்களை பார்த்தா நீங்கள் சொன்னீர்கள், இந்த மனிதர்களை பார்த்தா சொன்னீர்கள், அத்தஜாலு ஃபீஹா மயுஃப்ஸிது ஃபீஹா யஸ்ஃபிகு தீமா, உலகத்திலே குழப்பத்தை ஏற்படுத்துவான், ரத்தத்தை ஓட்டுவான், ஃபித்னா செய்வான் என்று இந்த மனிதனை பார்த்தா சொன்னீர்கள் என்று ரப்புல் ஆலமீன் நம்மை பார்த்து ஒரு தொழுகைக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு செல்லக்கூடிய மனிதனை பார்த்து மலக்கு மாநிலத்தில் அல்லாஹ் பெருமை பாராட்டுகிறான் என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த ஃபஜ்ர் தொழுகை அல்லாஹ்வுக்கு எவ்வளவு உவப்பான தொழுகை, அந்த அதிகாலை நேரம் அல்லாஹ்வுக்கு எவ்வளவு உவப்பான நேரம், ஆனால் இன்று நம்முடைய சோம்பேறித்தனத்தின் காரணமாக 110% மக்கள் கூட, 10% மக்கள் கூட அல்லாஹ்வுடைய அந்த ஃபஜ்ருடைய பரக்கத்தை பெற நாம் தயாராக இல்லை, அந்த ஃபஜ்ருடைய நியாமத்தை பெற தயாராக இல்லை. எந்த அளவுக்கு என்றால், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியான் அதிகாலை நேரத்திலே ஃபஜ்ர் தொழாமல் அவன் தூங்குவானேயானால், ஃபஜ்ர் தொழாமல் தூங்குவானேயானால் ஷைத்தான் அவனுடைய காதுகளிலே சிறுநீர் கழிக்கின்றான். ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஃபஜ்ருக்கு பிறகு மலக்குமார்கள், திருமதி ஹதீஸ்ல வருகின்றது, ஃபஜ்ருக்கு பிறகு மலக்குமார்கள் டியூட்டி மாறுகின்றார்கள். இரவு மலக்குகள் பூமிக்கு வருகின்றார்கள், பகல் மலக்குகள் பூமியிலிருந்து விடைபெறுகிறார்கள். பகலிலே வேலை செய்ய வேண்டிய இரவு மலக்குகள் பூமிக்கு வருகிறார்கள், இரவிலே வேலை செய்த மலக்குகள் பூமியிலிருந்து விடைபெறுகிறார்கள். அந்த மலக்குகள் ஷிஃப்ட் ஆகக்கூடிய நேரம் ஃபஜ்ர் நேரம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மலக்குமார்கள் வேலையை ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஃபஜ்ர் நேரம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த பூமியிலிருந்து அல்லாஹ்விடத்தில் செல்லக்கூடிய மலக்குகள், ஃபஜ்ர் நேரத்திலே பூமியிலிருந்து அல்லாஹ்விடத்தில் செல்லக்கூடிய மலக்குகளை ரப்புல் ஆலமீன் பார்த்தவுடன் கேட்கின்றார். ரப்புல் ஆலமீன் எல்லாம் தெரியும், இந்த உலகத்தாருக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக, இந்த சோம்பேறி சமுதாயத்திற்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக ரப்புல் ஆலமீன் மலக்குமார்களை பார்த்து கேட்கின்றான், மலக்குகளை எங்கிருந்து வருகிறீர்கள்? யா அல்லாஹ், இன்ன பகுதியிலிருந்து வருகிறேன். கைஃப தரத்துஹு கைஃப தரத்துமு ஃபீ உம்மதி ஃபீ இபாதி, என்னுடைய அடியானை நீங்கள் என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் விட்டுவிட்டு வந்தீர்கள்? அல்லாஹ் கேட்கின்றான். ரப்புல் ஆலமீன் தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியாத எந்த நிலையில் விட்டு சென்றார்கள் என்று மலக்குமார்கள் அல்லாஹ் கேட்கின்றான், எந்த நிலையில் என்னுடைய அடியார்களை விட்டு வந்தீர்கள்? ஒவ்வொரு அடியானை பற்றி தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் கேட்கின்றான், இந்த அப்துல் காதரை எந்த நிலையில் விட்டு வந்தாய், அப்துல் ரஹ்மானை எந்த நிலையில் விட்டு வந்தாய், அல்லாஹ் பிச்சை எந்த நிலையில் விட்டு வந்தாய் என்று ஒவ்வொரு அடியானை பற்றி ரப்புல் ஆலமீன் தனித்தனியாக கேட்கின்றான், எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் என்று. மலக்குமார்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், அவன் தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் விட்டுவிட்டு வந்தேன். ஃபஜ்ர்ல தூங்கிக் கொண்டிருப்போமேனால் தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் விட்டு வந்தேன் என்று சொல்வார்கள். ஃபஜ்ர்ல எழுந்து தொழுது கொண்டிருப்போமேனால், யா அல்லாஹ், அந்த அடியான் உன்னை வணங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் விட்டு வந்தேன் என்று சொல்வார்கள். அருமையுக்கு யோசித்து பாருங்கள், தினம் தினம் அல்லாஹ் நம்மை பற்றி கேட்கும் பொழுது, தினம் தினம் மலக்குமார்கள் இந்த சோம்பேறி தூங்கிக் கொண்டிருக்கின்றான், தூங்கிக் கொண்டிருக்கின்றான், தூங்கிக் கொண்டிருக்கிறான் என்று நம்மை பற்றி ரிப்போர்ட்டை மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் நம்மை சந்தோஷமா படுவான். அல்லாஹ் ஒவ்வொரு தனி மனிதனையும் சந்தோஷமா படுவான். இந்த சோம்பேறி தூங்கிக் கொண்டிருக்கிறான், யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. ஒரு உருது கவிஞர் அழகாக சொன்னான், சூரியன் உதயமாகும் வரை எவன் தூங்குகின்றானோ, தின் சடே தக்கு ஜோ கோயி சோத்தாக, சூரியன் உதயமாகும் வரை எவன் தூங்குகின்றானோ, அப்னே ஹக்மே ஓ காண்டே பூத்தாக, அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே தானே முல்லை விதைக்கின்றான், தன்னுடைய ஹக்கிலே தானே முல்லை விதைக்கின்றான் அவன். தொழுகைக்கு செல்லும் பொழுது அவருடைய அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமாவை காலால் தட்டி எழுப்புகிறார்கள், மகளே எழுந்திரு, எர்சுகுல்லாஹு இபாதிஹி, அல்லாஹ் இந்த காலை நேரத்திலே தன்னுடைய அடியார்களுக்கு ரிசுக்கை வழங்குகின்றான். ஃபீமா பைன சுபஹி வஷுருகி, அதிகாலை நேரத்திற்கும் சுபு நேரத்திற்கும் சூரியன் உதயமாவதற்கும் இடைப்பட்ட இந்த நேரத்திலே அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு உலகத்தில் ரிசுக்கை வழங்குகின்றான். என்னுடைய மகளே, அல்லாஹ்வுடைய ரிசுக்கை விட்டு நீ நிராசையாகி விடாதே, தூரமாகி விடாதே, எழுந்திரு என்று தன்னுடைய மகள் ஃபாத்திமாவை எழுப்பார்களாம். அதிகாலை சுபுவுக்கும் சூரியன் உதயமாவதற்கும் இடைப்பட்ட நேரத்திலே ரப்புல் ஆலமீன் ரிசுக்கை இறக்குகின்றான், ரப்புல் ஆலமீன் ரஹமத்தை இறக்குகின்றான். அந்த நேரத்திலே நீ சோம்பேறித்தனத்தினால் தூங்கி உன்னுடைய அல்லாஹ்வுடைய ரிஸ்கை இழந்து விடாதே என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால், சகோதரி சுபு தொழுவாம கடை தூங்கிட்டு அப்புறம் நான் ஏழ்மையா இருக்கேன், நான் கஷ்டத்துல இருக்கேன், நான் கடன்ல இருக்கேன், நான் பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறேன், ஏன் இருக்க மாட்டேன், ஏன் இருக்க மாட்டேன், பிரச்சனை வருவது இயல்பு, கடன் வருவது இயல்பு, கஷ்டங்கள் வருவது இயல்பு, நமக்கு சூழ்நிலைகள் வருவது இயல்பு. ஆனால் அதை விட்டு தப்பித்துக் கொள்வதற்குரிய அருமையான வாய்ப்பு ரப்புல் ஆலமீன் சுபு தொழுகையின் மூலமா நமக்கு கொடுத்திருக்க, நம்முடைய அற்பமான சோம்பேறித்தனத்திற்காக அந்த அல்லாஹ்வுடைய அருளை இழந்து விட்டு பெருங்க அங்காளாய்ப்பதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அந்த ஒரு அரை மணி நேரம் தூங்குறதுனால, நான் 5:30 சுபு ஜமாத்து, நான் 6:30 முழிப்பங்க, இந்த 1 மணி நேரம் தூங்குறதுனால உலகத்தை நான் என்ன பயன் அடைந்து விட்டோம், என்ன பிரயோஜனத்தை அடைஞ்சு விட்டோம்? அல்லது அந்த ஒரு மணி நேரத்திலே குத்தை இழப்பதனாலே எதை இழந்து விட போகின்றோம்? எதை இழந்து விட போகிறோம்? இருந்தாலும் அந்த ஷைத்தானுடைய காதில் கழிக்கக்கூடிய சிறுநீர், ஷைத்தானுடைய காதிலே கழிக்கக்கூடிய சிறுநீர், நம்முடைய சோம்பேறித்தனம் நமக்கு இதமான ஒரு சுகத்தை ஏற்படுத்தி மிகப்பெரிய அருளை விட்டு நம்ம தூரமாக்கி விடுகிறது என்றால், அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய எச்சரிக்கையை நாம் யோசித்து பார்க்க வேண்டாமா? ஆகவே நம்முடைய இந்த சோம்பேறித்தனம், நம்முடைய சோம்பல்தனம் நம்மை ஃபஜ்ர் தொழ விடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றது. பல பேர், பல தலைவர்கள், பல இஸ்லாமிய தலைவர்கள், இஸ்லாத்தை பற்றி பேசுபவர்கள், இஸ்லாமிய சமுதாயத்துக்காக பாடுபடுபவர்கள், இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய வளர்ச்சியே நோக்கம் என்று இஹ்லாசாக கஷ்டப்படுபவர்கள், அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் கூட அவருடைய முஹல்லாவிலே போய் பார்த்தால் ஃபஜ்ருக்கு வருவதில்லை, ஃபஜ்ருக்கு வருவதில்லை. பிறகு அன்றைக்கு அவங்களுடைய முஹல்லாவிலே ஃபஜ்ர் தொழாமல், ஜமாத்தோட தொழாமல், பிறகு எந்த சமுதாயத்துக்கு கஷ்டப்பட்டு எந்த பிரச்சனைகள் தீர்க்க போகிறார்கள்? எந்த சமுதாயத்திற்காக பேசி எந்த பிரச்சனைகள் தீர்த்து வைக்க போகிறார்கள்? இவர்கள் படக்கூடிய கஷ்டத்திற்கும் சிரமத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் என்ன உதவி கிடைத்துவிட போகிறது? இவருடைய ஃபஜ்ர் தொழுகை தொழவில்லை என்றால், அருமைக்குரியவர்களே, ஆகவே ஃபஜ்ர் தொழுகை என்பது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நியமத், அருள் இறங்கக்கூடிய நேரம். அது மட்டுமல்ல சகோதரர்களே, பெரும்பாலான நேரங்களில் அந்த காலத்தில் நபிமார்கள் காலத்திலும் சரி, இந்த காலத்தில் தற்காலங்களிலும் சரி, அல்லாஹ்வுடைய அதாபு இறங்குவதும் ஃபஜ்ர் நேரத்தில் தான். அல்லாஹ்வுடைய அதாப் இறங்குவது ஃபஜ்ர் நேரத்தில் தான். ரப்பல் ஆலமீன் ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்தை அழிக்கும் பொழுது சொல்கின்றான், இன்ன மௌஇதஹும் சுபஹ், உங்களை அழிப்பதற்கு வாக்களிக்கப்பட்ட நேரம் சுபஹுடைய நேரம். இன்ன மௌஇதஹும் சுபஹ், உங்களை அழிப்பதற்காக வாக்களிக்கப்பட்ட நேரம் சுபஹுடைய நேரம். அலைஸ சுபஹு பிகரீப், அந்த சுபஹ் நேரம் உங்களை அருகில் இல்லையா? சுபஹ் நேரம் நெருங்கி கொண்டிருக்கவில்லையா என்று ரப்பல் ஆலமீன் கேட்கின்றான். அதே மாதிரி சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமுதாயத்தையும், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமுதாயத்தையும், லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமுதாயத்தையும், பெரும்பாலான சமுதாயங்களை அல்லாஹ் அழித்தது இந்த ஃபஜ்ர் நேரத்தில் தான். அது மட்டுமல்ல, தற்காலத்திலும் கேள்விப்படுகின்றோம், பெரும்பாலான நிலநடுக்கங்கள் நிகழ்வது, சுனாமிகள் வருவது, பெரும் அல்லாஹ்வுடைய ஆபத்துகள், அல்லாஹ்வுடைய விபத்துகள் வருவதும், அல்லாஹ்வுடைய தண்டனை வருவதும் சுபஹ் நேரத்தில் தான். இதனால் தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஸல்லா ஸலாத்தல் ஃபஜ்ர் ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ், யார் ஒருவன் ஃபஜ்ர் தொழுகை ஜமாஅத்தோட தொழுகின்றானோ அவன் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்றான், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்றான். அருமைக்குரியவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும், நம்முடைய சோம்பேறித்தனம் எப்படியெல்லாம் நம்மை அல்லாஹ்வுடைய அருளை விட்டு தூரமாக்கி கொண்டிருக்கிறது என்று. இன்னும் சில பேர் நாம் தொழுவோம், தொழுதால் நம்முடைய தொழுகை எப்படிப்பட்ட தொழுகை என்றால், ரப்பல் அங்கேயும் நம்முடைய தொழுகையிலும் நம்முடைய சோம்பேறித்தனத்தை காட்டி நம்முடைய தொழுகையே ஒரு சோம்பல் தொழுகையாக மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். தொழுபவர்களை சில பேர் பார்ப்போம் என்றால், நம்முடைய தொழுகையை சோம்பல் தொழுகையாக மாற்றிக் கொண்டிருக்கிறோம். ரப்பல் ஆலம் சொல்கிறான், அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், தொழுகையிலே அவர்கள் பாராமுகமாக இருப்பார்கள், தொழுவார்கள் அந்த தொழுகையிலே பாராமுகமாக இருப்பார்கள். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்கின்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், தொழுகையாளிகள் ஐவேளை தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும். எத்தைய தொழுகையாளிகள், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தங்களுடைய தொழுகையிலே தொழுகையில நிற்பாங்க, ரொம்ப அசட்டையா, ரொம்ப கேர்லெஸ்ஸா, ரொம்ப சோம்பேறித்தனத்தோடு நிற்பார்கள், அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும். ஏனென்றால் முனாஃபிக்களை இப்படித்தான் அல்லாஹ் சொல்கின்றான், இதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா, அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறியாகவே நிற்பார்கள் தொழுகையிலும். யார் நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், அவர்கள் தொழுகையில் நிற்பார்கள், நயவஞ்சகர்கள் தொழுவார்கள். யாருக்கு பின்னால், யாருக்கு பின்னால்? கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இமாமாக வைத்து அவர்களுக்கு பின்னால் தொழுவார்கள். ஆனால் அந்த தொழுகையிலே காமு குசாலா, சோம்பேறியாகத்தான் நின்று தொழுவார்கள், தங்களுடைய தொழுகையை சோம்பல் தொழுகையை ஆக்கிக் கொள்வார்கள். அப்படிப்பட்ட முனாஃபிக்களை பற்றி அல்லாஹ் ரப்பல்லாஹ் சொல்லும்போது சொல்கின்றான், அந்த முனாஃபிக் தன் தொழுகையிலே சோம்பேறித்தனமாக தொழுவது என்பது, சோம்பலாக நின்று சோம்பல் தொழுகையாக தங்களுடைய தொழுகையை ஆக்கிக் கொள்வது என்பது முனாஃபிக்களுடைய தனம் என்று ரப்பல்லாஹ் எச்சரிக்கின்றான். எச்சரித்து விட்டு தான் அல்லாஹ் சொல்கின்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன், அத்தகைய தொழுகையாளிகளுக்கு நாசம் உண்டாகட்டும், அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே அசட்டையாக பாராமுகமாக இருப்பார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய தொழுகை என்பது நம்முடைய சோம்பலை காட்டி, நம்முடைய சோம்பேறித்தனம் என்பது நம்முடைய தொழுகையை மிகைத்து விடக்கூடாது. நம்முடைய சோம்பல் என்பது நம்முடைய தொழுகை விட்டு நம்மை பாராமுகமாக்கி விடக்கூடாது, நம்மை அசட்டையாக்கி விடக்கூடாது. இன்னும் நாம் பார்க்கின்றோம், எத்தனையோ ஊர்களிலே, எத்தனையோ பகுதிகளிலே பார்க்கின்றோம், தொழுவதற்கென்று சில சட்டங்கள் இருக்கின்றன, எது எதெல்லாம் ஃபர்து, எது எதெல்லாம் வாஜிபு, எது எதெல்லாம் சுன்னத் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக கற்றுக் கொடுத்து விட்டார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமணம் தெளிவாக சொல்லிவிட்டான், இது எதெல்லாம் ஃபர்து கட்டாயமாக செய்தே ஆக வேண்டும், இந்த கடமைகளை செய்யவில்லை என்றால் உங்களுடைய தொழுகையே கூடாது என்று ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அதிலே ஒன்று என்னவென்றால், இரவுகளிலே நின்று வணங்குவது, ரமலானுடைய சிறப்பு, புனிதமான ரமலான் வருகின்றது. ரமலானுடைய சிறப்பை பற்றி பெருமானா சொல்லும் போதெல்லாம் சொன்னார்கள், இரவிலே நின்று வணங்குவது. மண் காம ரமலான, மண் காம ரமலான, யார் ரமலான்ல நின்று வணங்குகிறார்களோ, நின்று வணங்குகிறார்களோ, ஆக தொழுகையிலே நின்று வணங்குவது என்பது அல்லாவுக்கு மிக மிக பிடித்தமான காரியம். யார் ரமலான்ல நின்று வணங்குகிறார்களோ அவர்களுடைய முன் சென்ற பாவங்கள், குஃபிர் அலஹுமா தக்கத்தம் மின்தபிமா தாகர், அவருடைய முன் சென்ற பாவங்கள், பின் சென்ற பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன. நபிசல்லா சொன்னாங்க, அந்த அளவுக்கு தொழுகையிலே நின்று வணங்குவது என்பது கட்டாய கடமை, தொழுகையிலே கியாம் என்பது கட்டாய ஃபர்து. ஆனால் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்காவது உட்கார்ந்து தொழுதிருக்கின்றார்களா? இந்த கியாம் என்று சொல்லக்கூடிய நிற்குதல் என்ற இந்த ஃபர்தை தவிர்த்து விட்டு பெருமானா ஸல்லல்லாஹு என்றைக்காவது உட்கார்ந்து தொழுதிருக்கிறார்களா என்று பார்ப்போம். எனால் அவருடைய வாழ்க்கையில இரண்டே இரண்டு கட்டத்திலே உட்கார்ந்து தொழுதிருக்கிறார்கள். ஒன்று, ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது குதிரையிலிருந்து கால் தவறி கீழே விழுந்து அவருடைய முட்டியிலும் அவருடைய விலாவிலும் எலும்பு முறிவு ஏற்பட்டு கட்டுப்படப்பட்டிருக்கிறது. முட்டியிலும் விலாவிலும் எலும்பு போடப்பட்டால் ஒரு மனிதன் எந்த நிலையில் இருப்பான்? படுத்த படுக்கையாகத்தான் இருப்பான். அந்த நிலையில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து உட்கார்ந்து தொழுதார்கள். நாம இருந்தா அந்த நேரத்தில் தொழவே மாட்டோம். ஐவேளை தொழுகையாளி இருந்தா கூட கட்டு போட்டு முதுகு எலும்பு உடைஞ்சி கை கால் உடைஞ்சினாக்க கண்டிப்பா தொழவே மாட்டோம். அந்த குதிரையிலிருந்து கீழே விழுந்து அவருடைய முட்டியும் விலா எலும்பும் ஒடிக்கப்பட்ட நேரத்திலே, காயப்பட்ட நேரத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து உட்கார்ந்து தொழுதார்கள். அந்த நேரத்திலே வாழ்க்கையில் ஒரு முறை. இன்னொரு முறை ரசூலுல்லாஹி உட்கார்ந்து தொழுது எப்போது என்றால், அவருடைய சக்கராத்து நேரத்திலே. சக்கராத்து நேரத்திலே அப்பப்ப மயக்கம் ஏற்பட்டு தொழுகை வக்தர்களை மறந்து மயக்கம் ஏற்பட்டு சக்கராத்து வேதனை ஏற்பட்ட நேரத்திலே திடீரென்று ஒரு நாள் முழிக்கின்றார்கள். பக்கத்தில் இருந்த அலிரல் கேட்கிறாங்க, இது என்ன வக்து? யார சொல்லா, இது லொஹருடைய வக்து, அப்படியே என்ன பள்ளிக்கு அழைச்சிட்டு போங்கன்றாங்க. அலி ரதி அல்லாஹுத்தலானு தோல்ல ஒரு கையும், அதற்கு அப்பாஸ் ரதி அல்லாஹுத்தலானு தோல்ல இன்னொரு கையும் போட்டு ரெண்டு பேர் சேர்ந்து அப்படியே ரசூலா இழுத்துட்டு வர்றாங்க. ஹதீஸ்ல வருது, யஹுத்து ரிஜ்லாஹு அலல் அர்தி ஹத்தா, அவருடைய இரண்டு கால்களும் தரையில கோடு போட்டு கொண்டே வந்தன. அப்படி இழுத்துட்டு வந்தாங்க ரசூலுல்லாஹி, இழுத்துட்டு தரையில கோடு போட்டு கொண்டே வந்தன. அப்படி வந்து பள்ளிவாசல்களை உட்கார வைக்கிறாங்க. அந்த நிலையில் ரசூலுல்லாஹி உட்கார்ந்து தொழுதார்கள். இரண்டே இரண்டு காலகட்டங்களிலே அல்லாஹ் ரசூலுடைய நமக்கு அழகிய முன்மாதிரி வேறு யாரும் உண்டா? ஆனால் இன்னைக்கு சகோதரர்களே, உட்கார்ந்து தொழுவது என்பது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. உட்கார்ந்து தொழுவது எந்த பள்ளியை பார்த்தாலும் சரி, அது பள்ளிவாசலா இல்ல சர்ச்சா நமக்கு சந்தேகம் வந்துருது. அந்த அளவுக்கு பாதி பள்ளிகளிலே சேர போட்டு ரிப்பி, சாதாரண சின்ன சின்ன வயசுக்காரங்க, நல்ல ஆக்டிவா இருக்கிறவங்க நடப்பாங்க, ஏறுவாங்க, ஓடுவாங்க, இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் உட்கார்ந்து தொழுவது இன்றைக்கு ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது. காரணம் என்ன? நம்முடைய சோம்பல்தனம். அல்லாஹ் ரப்பல் கூமூல் இல்லாஹி கானிதீன், அல்லாஹ்வுக்காக நின்று தொழுங்கள் என்பதை சொல்லி அந்த நிற்பதை ஃபர்லாக்கி இருக்கின்றான். ஆனா இன்னைக்கு சாதாரணமா சர்வசாதாரணமாயிடுது. இதே ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷம் இந்த சூழ்நிலை பார்க்க முடியாது பள்ளிவாசல்கள். உட்கார்ந்து தொழுவர் மூளைக்கு ஒருத்தர் முடுக்கு ஒருத்தர் இருப்பாரு. ஆனா இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பாதி பள்ளிவாசல் பாயி, பாதி பள்ளிவாசல் சேர் போடு. அந்த அளவுக்கு இது பள்ளிவாசலா சர்ச்சா என்று நமக்கு சந்தேகம் ஏற்படும் அளவுக்கு பள்ளிவாசலே உட்கார்ந்து கொண்டு தொழுவது. சகோதரர்களே, எந்த நிலையிலும் அல்லாஹ்வுக்கு தெரியும் நம்முடைய நிலைமை. நாம் எப்படிப்பட்ட பலத்தோடும் எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தோடும் இருக்கிறோம் என்பது இந்த நிலையிலே நம்முடைய சோம்பல்தனத்திற்காக நாம் உட்கார்ந்து தொழுவோம் என்றால், உண்மையிலே ஒருத்தர் தேவையுள்ளவர், உண்மையிலே அவரால் ஒரு கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவரால் குனிய முடியாது, பத்து கோடி ரூபாய் கொடுத்தாலும் அவரால் பூமியை தொட முடியாது என்ற நிலையில் ஒருவர் இருப்பார் என்றால், அவருக்கு அனுமதிக்கப்பட்டது அவர் உட்கார்ந்து தொழுவதற்கு. ஆனால் சாதாரண ஆக்டிவா இருக்கிறாங்க, நடக்கிறாங்க, போறாங்க, வர்றாங்க, இவர்கள் உட்கார்ந்து தொழுவதற்கு இவருடைய சோம்பலை தவிர எதுவும் காரணமாக இருக்க முடியாது. அன்னைக்கு பார்க்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், நம்முடைய மக்காப்பள்ளியிலே ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒரு 18-20 வயசா இருக்கும், என் பக்கத்தில் தொழுகின்றான். முதல் ரெண்டரை காத்து நல்லா எடுத்ததும் அடுத்த ரெண்டரை காத்து உட்கார்ந்து தொழுதுட்டான். என் பக்கத்தில் ரெண்டு ஆள் தள்ளி நான் தொழுற வரையும் காத்துக்கிற பையனை கூட எதுக்குப்பா உட்கார்ந்து தொழுதுனேன், எனக்கு காய்ச்சல் அடிக்குது அதனால உட்கார்ந்து தொழுதேன். ஒரு 18 வயது இளைஞனுக்கு காய்ச்சல் அடிக்கிறதாம் அதனால் உட்கார்ந்து தொழுதானாம். ஆனா அவருடைய காலேஜில் ஒரு காம்படிஷன் இருக்குது, ஒரு 100 மீட்டர் ஓட்டத்தில் ஓடுங்களே, எந்த காய்ச்சல் இருந்தாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடி பரிசு வாங்கணும்னு பார்ப்பான். ஆனா தொழுவம் என்று வரும்பொழுது முதல் ரெண்டரை காத்து நின்று தொழுகிறான், அடுத்த ரெண்டரை காத்து உட்கார்ந்து தொழுகிறான், கேட்டா எனக்கு காய்ச்சல் அடிக்கின்றது. இது எதை காட்டுகிறது சகோதரர்களே? நம்முடைய சோம்பல்தனத்தை காட்டுகின்றது. ஆகவே நின்று தொழ சக்தி பெற்றவர்கள், நின்று தொழ சக்தி பெற்ற என்பது குனிய முடியும், கொஞ்சம் கஷ்டத்தோட முடியுமே, சஜிதா செய்ய முடியும், ரொம்ப கஷ்டத்தோட சஜிதா செய்வேன் என்ற நிலை உள்ளவர்களுக்கு நிச்சயமாக உட்கார்ந்து தொழுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை கற்றுக் கொடுக்கின்றார்கள். அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது அத்தையாத்தில் உட்காரும் பொழுது உன்னுடைய வலது கையை இப்படி நன்றாக நிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பெருமானா சொல்லலாம் சொன்னா, அத்தியாத்துல உட்காரும் பொழுது உன்னுடைய இந்த வலது கால் இருக்குதே இதை விரலை மடக்கி நல்லா இப்படி நிக்கணும், இப்படி மடக்கி போட்டுக்கிட்டோ, இப்படி மடக்கி போட்டோ உட்காரக்கூடாது என்று சொல்லும் பொழுது அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இன்னி அன்சபு யா ரசூலல்லாஹ், யா ரசூல எனக்கு கால் வலிக்குதே, கால் இப்படி நிக்க வைக்கும் பொழுது விரல் மடங்கும் போது எனக்கு வலிக்குதே யா ரசூலல்லாஹ், இன்னி அன்சபு யா ரசூலல்லாஹ், நபிசுல்லா சொன்னாங்க, அஜுருக்கி அலா கதிரி நசபிக்கு, நீ எவ்வளவு சிரமப்படுறியோ அவ்வளவுதான் உனக்கு நன்மை. காலை மடித்து வைக்க வலிக்குதா, வலிக்குதுங்கிறதுக்காக நீ இப்படியோ குறுக்க நெடுக்கப்படாத, நிற்கவே வைத்து நீ தொழத்த தொழ பழகிக்கொள், எவ்வளவு சிரமப்படுறியோ அவ்வளவு நன்மை என்று பெருமானார் சொன்னார்கள். ஆனா இன்னைக்கு நமக்கு நின்று தொழுவதற்கு பதிலாக உட்கார்ந்து தொழுவது என்பது ஒரு ஃபேஷனாகி, அதுவும் மதரசாக்களிலே பெரிய பெரிய உலமாக்கள் ஃபத்வா கொடுப்பது என்னவென்றால், நிர்பந்தமான நேரத்தில் எந்த நிலையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையிலிருந்து கீழே விழுந்து முட்டியிலும் இடுப்பிலும் அடிபட்டு அவர்கள் படுத்த படுக்கையாக இருக்கும் பொழுது மட்டும்தான் உட்கார்ந்து தொழுதார்கள். இன்னொரு நிலை எப்பொழுது ரெண்டு தோளில் ரெண்டு காலை கையை போட்டுக்கிட்டு ரோட்ல இழுத்துக்கிட்டே வந்தாங்க பாருங்க, அப்பதான் பெருமானார் உட்கார்ந்து தொழுதார்கள். இந்த நிலையை தவிர எந்த நிலையிலும் உட்கார்ந்து தொழும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனா இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாய் போச்சு. ஆகவே அன்புக்குரியவர்களே, இதுவும் நம்முடைய சோம்பல்தனம் தான் பெரும்பாலும் காரணமா இருக்கின்றது. அந்த சோம்பல்தனத்தை தவிர்த்து நாம் அல்லாஹ்வுடைய இபாதத்துகளை முழுமையாக நிறைவேற்றும் பொழுதுதான் நாம் முனாஃபிக்குகளுடைய விடுதலை லிஸ்டிலிருந்து வெளியேறுவோம். இல்லை என்றால் இதா காமு இல சலாத்திய காமு குசாலா, அவர்கள் தொழுகையில் என்றால் சோம்பேறிகளாகவே நிற்பார்கள் என்ற அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்கு நவுது பில்லா நாமும் ஆளாக நேரிடும் என்பதை நினைவில் கொண்டு அருமைக்குரிய நம்முடைய இபாதத்துகளை தொழுகைகளை சரியான தொழுகைகளை ஆக்கிக் கொள்வோம். குறிப்பாக ஃபஜ்ர் நேர தொழுகைக்கு நம்முடைய சோம்பேறித்தனமோ நம்முடைய தூக்கமோ நம்முடைய அசட்டுத்தனமோ நாம் நமக்கு காரணமாகி விடாமல் அல்லாஹ்வுடைய ஃபஜ்ர் நேரத்து பரக்கத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய தொழுகையை சுறுசுறுப்பான தொழுகையாக அல்லாஹ்வுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த அற்புதமான இபாதத்தை ஒரு ரூஹானிய உயிரோட்டம் உள்ள தொழுகையாக வல்ல ரப்பல் ஆலமீன் ஆக்கி அருள்வானாக. வாஹிர தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.